முத்து மேடை போட்டு வித்து கொண்டேன் மானே மானே. நித்தம் நித்தம் உன்னை எண்ணி நெஞ்சம் நொந்தேன் நானே நானே. காத்துல அந்த மேகம் கலஞ்சு போகுது, பாடும் முந்தன் பாட்டுத்தான் எந்த காதில் வந்து கேட்குது. கொண்டேன் மானே மானே. நித்தம் நித்தம் உன்னை எண்ணி நெஞ்சம் நொந்தேன் நானே நானே. இந்த ஏழ செஞ்ச தப்பு ஏதும் உண்டா சொல்லம்மா. முத்து முத்து மேடை போட்டு வித்து கொண்டேன் மானே மானே. நித்தம் நித்தம் உன்னை எண்ணி நெஞ்சம் நொந்தேன் நானே நானே. உன்னை எப்போ காண்பேன் கண்ணாலே.